ಶ್ರೀಮಾಧವಂ ಸುಧಾಂಬುಧಿ ಪೂರ್ಣಚಂದ್ರಂ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಗುರುಹರಿಯ ಕೃಪಾರ್ಥಚಕ್ರಂ ಶ್ರೀನವ್ಯರಂಗಯಜಿವರ್ಯ ಕೃತಾತ್ಮರಕ್ಷಂ ವಂದೇ ಸದಾ ವರದ ಲಕ್ಷ್ಮಣ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಭಾರದ್ವಾಜಂ ಷಟಾರಿಂ ಶುಭಗುಣಾನ್ ಪಂಡಿತೇಂದ್ರಂ ಭಜೇಹಂ ಸೂನುಂ ನಾರಾಯಣಸ್ಯ ಸಂಸ್ಕಾರಮಾಪ್ಯ ಗ್ರಂಥಾನ್ ವೀರರದ್ಭೀಷಟಾರೇ ನ್ಯಸ್ಯ ಭಾರಂ ನೃಸಿಂಹೇ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾತ್ ಸಬೋಧಂ ತತ್ಪಾತ ಯುಗ್ಮ ಸರಸೀರ್ಥ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತ ಯುಗ್ಮ ಕೃತಪೂರಿ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಸ್ತೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಶ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯಮುನಿ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮದ್ಭೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಮಪರಂ ಸಂಶಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಜೀವನಂ ಜಗತಾಂ ಜೀಯಾತ್ಕಿಮಭ್ಯದದಗಂ ಸ್ವತಂತ್ರಂ ಸರ್ವತಂತ್ರೇಷು ವೆಂಕಟೇಶಾಹ್ವಯಂ ಮಹಃ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣಮುನಿಃ ಪ್ರತಿಗೃಹ್ಣಾತು ಮಾಮಹಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ಸೂಕ್ತಿಃ ಸ್ವಾಧೀನಪದಿಕಾಂ ಶ್ರುತಿಂ ಅಸ್ಮತ್ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ವ್ಯಾಸಂ ಲಕ್ಷ್ಮಣ ಯೋಗೀಂದ್ರಂ ಪ್ರಣಮ್ಯ ಅನ್ಯಾನ್ ಗುರೂನಪಿ ತೈತ್ರೀಯಕ ವೇದಾಂತ ವಿವೃತಿಂ ಕರವಾಣಿ ಅಹಂ. ಉಪನಿಷತ್ ಭಾಷ್ಯಕಾರರಿಂದ ಪ್ರಸಿದ್ಧರಮಾಹ ಪೋಟ್ರಪ್ಪಡಂ ರಂಗರಾಮಾನುಜ ಮುನಿ ಮಂಗಳ ಶ್ಲೋಕಮಾಗ தன்னுடைய தைத்திரிய உபனிஷத் வியாக்கியானத்திலே சாதித்தருளியிருக்கிறார். வியாசம் பராசரருடைய குமாரரும் சுகமகர்ஷியுடைய தகப்பனாருமான வியாசர் இந்த ஒரே கூலங்களாக கிடந்த வேதத்தை எல்லாம் அது ரிக் யஜுர் சாம அதர்வணம் நான்கு பிரிவாக பிரித்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் அத்தியனம் பண்ணி வைத்து இன்றளவும் நமக்கு இந்த வேதபாகமெல்லாம் கிடைக்கும்படி ஒரு மகோன்னதமான பேருதவியை பண்ணினவர் அந்த வியாசர். அந்த வியாசரை வணங்கிக் கொண்டு இந்த தைத்திரிய உபநிஷத்தினுடைய ஆனந்தவல்லி இப்ப நாம பார்த்துருக்கோம். அதனுடைய மேற்கொண்டு அர்த்தங்களை கிரமேண அனுபவிப்போம். இதுல போன இதுல அந்த சரீரம்ங்கிறது அஞ்சு வகைப்படும். அந்த சரீரத்தை அல்லது உடம்ப அப்படின்னு குறிப்பதற்கு இங்கே உபநிஷத்திலே இந்த ஆனந்தவல்லியிலே குறிப்பிடப்பட்டதானது ஆன்மான்னு. அதாவது அன்னமயமான ஆன்மா அதுதான் ஸ்தூல உடம்புன்னு சொல்றோம். பிராணமயமான ஆன்மா அதான் பிராணசரி பிராணமயத்தினால உடம்புன்னு சொல்றோம். மனோமய ஆன்மா மனதினாலான உடம்பு. விஞ்ஞானமய ஆத்மா அது புத்தியான உடம்பு. ஆனந்தமயம் ஆத்மா ஆனந்தமான உடம்புங்கிறது இந்த அது அஞ்சு சரீரம். இதெல்லாம் ஒரே சரீரத்துக்குள்ளதான் இருக்கு. நாம பாஹ்யமா அதாவது நாம் கண்ணாலே வெளிப்புறத்திலே பார்க்கிறதான உடம்பு இருக்கே அதனுடைய செயல்பாடுகள் அது இயங்குகின்ற முறை அதனுடைய அடிப்படை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு சில விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் தெரியாது. இப்போ பசிச்சா சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த நாம் உண்ட உணவானது ஜீரணிக்கிறது. அது ரத்தத்திலே கலந்து அப்படி அந்த ரத்தம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த நாளங்களாலே கொண்டு செல்லப்பட்டு அப்படியே பரவின்றிருக்கு. அது அசுத்தமான போது அந்த மூச்சு காற்றுனால ஆக்சிஜனால அது அந்த ரத்தமானது இதயத்தினாலே சுத்தமாக்கப்படுறது. அப்புறம் எங்கேயோ நமக்கு அடிபட்டுருச்சோ இல்லை ஏதாவது ஒரு நோயுற்ற பகுதி இருக்கு, அதெல்லாம் இந்த சரீரம் தனக்குத்தானே பராமரிச்சுக்கிறது. இப்படி இந்த சரீரத்தினுடைய செயல்பாடு ஒரு மிக்க பிரமிப்பு ஊட்டக்கூடிய வகையிலே இருக்குங்கிறது சொன்னா அது கொஞ்சமும் மிக இல்லை. இந்த காலத்துல டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியாத எவ்வளவோ மகோன்னதமான இதை அந்த காலத்திலேயே நம் ரிஷிகளும் முனிவர்களும் தங்களுடைய அறிவி கூர்மையினாலே எப்படிலாம் சொல்றாங்க வேதத்திலேங்கிறத பார்த்து நாம நிச்சயமா அப்படியே ஒரு பிரமிப்ப அடைகிறோம். மேற்கொண்டு ஆனந்தவல்லி சொல்லிட்டு பிரம்மபிதா நோதி பரம் அப்படின்னு ஆரம்பிச்சு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லி அப்புறம் ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னே ராபா அப்படிய பிருத்திவி பிருத்திவியோர் ஓஷதேகா ஓஷதீப்யோன்னம்னு சொல்லி அதுக்கு மேல சவாயேஷ புருஷோன்னரசமய சஸ்யேதமே வசிரஹா அயன் தக்ஷிண பக்ஷா அயமுத்தர பக்ஷா அயமாத்மா இதம் புச்சம் பிரதிஷ்ட சகப்யேஷ ஸ்லோகோ பவதி. ஏஷஹா புருஷஹா சஹா இந்த மனிதனானவன் அன்னரசமயஹா வை அந்த உணவாலே ஆனவன் தஸ்ய அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு இதம் ஏவ இதுவே சிரஹா தலை அயம் இது தக்ஷிண பக்ஷஹா இது வலது பக்கம் அயம் இது உத்தர பக்ஷஹா இது இடது பக்கம் அயம் இது ஆத்மா உடம்பு இதம் இது புச்சம் புச்சம் புச்சம்னா வால்னு அர்த்தம் இல்லை அது கீழ்ப்பகுதின்னு வச்சுக்கணும். பிரதிஷ்டா பிரதிஷ்டான்னா எது ஆதாரமோ அத பிரதிஷ்டான்னு சொல்லுவா. ததபி அது பற்றி ஏஷா இந்த ஸ்லோகா ஸ்லோகமானது பவதி இருக்கு. மனுஷன் உணவினாலே ஆனவன் இதுதான் அவனது தலை, இது அவனது வலப்பக்கம், இது அவனது இடப்பக்கம், இது அவனின் மத்தியம பாகம் நடுப்பகுதி, இது அவனது உடம்பை தாங்குகின்ற கீழ்ப்பகுதி அப்படின்னு விவரிச்சுண்டு போச்சு. வேகம் தலை இடது பக்கம் வலது பக்கம் நடுப்பகுதி கீழ்ப்பகுதின்னு இந்த சரீரத்தினுடைய ஐந்து முக்கிய பகுதிகளை இங்கே ஆனந்தவர்லி வர்ணிச்சுது. அது இந்த சரீரத்தினுடைய வளர்ச்சிக்கு எது ஆதாரமா இருக்குன்னா இந்த மனிதன் உண்ணுகின்ற உணவே. அதனாலதான் சாஸ்திரங்கள் இந்த மனுஷனை உணவாளானவன்னு சொல்றது. அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே யாகாச்ச பிருதுவீகும் ஸ்ருதாஹ அதோ அன்னேனைவ ஜீவந்தி அதைநபியஞ்சந்ததஹ அன்னகும் ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மா சர்வௌஷதமுச்யதே சர்வம் வைதேன்னமாப்னுவந்தி ஏன்னம் ப்ரஹ்மோபாசதே அன்னகும் ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மா சர்வௌஷதமுச்யதே அன்னாத் பூதானி ஜாயந்தே जातान्येन वर्तन्ते अध्यते चित भूतानि तस्माधन्नं तदुच्यत इति. சொல்லித்து மேற்கொண்டு ஆனந்தவல்லி, அதாவது இந்த சிருஷ்டியில ஆதி சிருஷ்டி இந்த மூல பிரகிருதி மகந்து அகங்காரம் இப்படிதானே தவிர நம்மளுடைய சரீரமானது ஆதி சிருஷ்டி இல்லை. இது மகத்து மகத்திலேருந்து அகங்காரம், அகங்காரம் சாத்விக அகங்காரம் ராஜசமாரம் தாமச அகங்காரம்னு பிரிஞ்சு அதிலிருந்து இந்த ஆகாசாதி பரம்பரைகளான அன்னகாரியமாக இருக்கின்றதான இந்த சரீரத்தினுடைய சிருஷ்டி உண்டாச்சு. அதைத்தான் அதுவேதான் இதுன்னு இங்கே சொல்றது. அப்போ அன்னரசமயஹான்னு சொல்லித்து, அதாவது இந்த அன்னரசமயம்ங்கிறதான சப்தம் எதை சொல்றதுன்னா, இது ஷட்ரசம்னு சொல்லுவா, ஆறு ரசங்கள் நமக்கு தெரியும். அது இனிப்பு புளிப்பு உப்புன்னுலாம் சொல்றோம் இல்லையா, அல்லது மதுரம் இனிப்பு புளிப்பு உப்பு, அதுக்கப்புறம் கசப்பு, அப்புறம் காரம் உரப்புன்னு சொல்றோம், அப்புறம் துவர்ப்புன்னு சொல்றோம். இந்த ஆறும் அன்னத்தினுடைய ரசம். இப்படிப்பட்ட இந்த அன்னத்தினுடைய ஒரு மாறுபாடு விகாரம் எது இருக்கோ அதுதான் அன்னரசம்னு வேதம் சொல்றது. இது எப்படி இருக்குன்னா, மாதா பித்திருக்களாலே புக்தமான, அதாவது அவர்களாலே சாப்பிடப்பட்ட இந்த ஆறு சுவையுடன் கூடிய அன்னமானது அன்னரசமானது அவளுடைய சரீரத்தில் தோல், அதுக்கப்புறம் ரத்தம், மாம்சம், மேதசு, எலும்பு, மஜ்ஜ, சுக்லம்ங்கிற ஏழு தாது ரூபமா அது பரிமாணத்தை அது மாறுபாட்டை அடைஞ்சு அது கர்ப்பாயத்தில் பிரவேசிச்சு திரும்பவும் இன்னொரு தேக ரூபமா விகாரத்தை அடையிறதுன்னு சொன்னா. இத கர்ப்போபனிஷத்துன்னு ஒண்ணு, அந்த உபனிஷத்துல ஷட்விதோ ரசோ ரசாசோணிதம் சோணிதான் மாம்சம் மாம்சான் மேதஹ மேதசோ மஜ்ஜா மஜ்ஜாயாஹ சுக்ரம் சுக்ரசோணித சம்யோகாத் அவர்த்ததே கர்ப்பஹான். ஒரு கர்ப்பம் எப்படி உண்டாறது பிராணிகளுக்குங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லித்து, அதனால இந்த ஸ்தூல சரீரம் இருக்க அதுல இந்த ஸ்தூல சரீரமானது அன்னபானாதிகளாலே போஷிக்கப்படுவதாய் எப்பொழுதும் இருக்கிறது. அதனாலதான் இந்த இப்போ ஏகாதசி போன்ற உபவாச தினங்கள்ல நாம் உபவாசம் இருந்தா மறுநாளைக்கு கொஞ்சம் சக்தி குறைவடைஞ்ச மாதிரி நமக்கெல்லாம் தோன்றது. உடனே மறுநாள் துவாசி பாரண பண்ண பிறகு ஒரு திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உடம்புல இருந்த களைப்பு நீங்கி அது உற்சாகமாயிடுறது. அப்படித்தான் இப்ப ரொம்ப தூரம் ஒருத்தன் வழி நடந்து போறான், போனவன் கொஞ்சம் அவனுக்கு தாகம் வருது, அந்த ஜலத்தை பருகிய பிறகு அவனுடைய பிராணம் திருப்தி அடைகிறது. அதே மாதிரிதான் இந்த சங்கீதக்காரெல்லாம் என்ன பண்றா, அது ஒரு விதமான நெய் தைலத்தில் அந்த தைஜச திரவிய அந்த கண் எப்படி அந்த தொண்டையை சரி பண்ணிக்கிறாளோ அவ அது வாக்க போஷித்துக் கொள்றதுக்கு பயன்படுறது. இப்படி மனம் பிராணன் வாகாதி ரூபமான அந்த லிங்க தேகத்தோட கூடிய அன்னகாரியமான எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்தூல தேகம்னு சொல்றா. இதுலதான் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து தான் சொல்லுது, அன்னமயம் ஹி சோம்யமனஹா ஆபோமயஹா பிராணஹா தேஜோமயி வாக்னு. இது அதோட மட்டுமில்ல, இந்த சரீரம் எப்படி அந்த ஒரு கர்ப்பமானது உண்டாகிறது அப்படிங்கிறத ரொம்ப இதா சாஸ்திரங்கள் ஸ்பஷ்டமாக சொல்லிருக்கு. அதில் முதல்ல இப்போ ஒரு மனிதன் இறக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் பிராணம் போகிறது. அப்போது முன்னையே நம்ம பார்த்த மாதிரி அந்த முதுகுலேருந்து முதுகுத்தண்டிலேருந்து ஒரு மூணு மூணு எலும்பு எடுத்து அதை திரிசூர்ணம்னு பண்ணுறான் இல்லையா பகவான். அப்போது அந்த ஜீவாத்மாவுக்கு தாங்கொண்ணாத ஒரு வலி ஏற்படும். அந்த வலி அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த நோவு தெரியப்படாதுன்னு அந்த ஜீவாத்மாவை தன்னோட சேர்த்து கட்டி அணைச்சிடுறான் பகவான். இது பரம 101வது நாடிய பேதிச்சுண்டு பரமபதம் போகின்றதான ஜீவாத்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை அது பண்ண பாபத்துக்கு தண்டனையான நரகத்திலே அனுபவிக்க போற ஜீவாத்மாவாக இருந்தாலும் சரி, இந்த திருசூர்ணங்கிறது ரெண்டுக்கும் போது எம்பெருமான் அந்த வலிதாங்க முடியாம இருக்கிற ஜீவாத்மாவை அதை தாங்கிறதுக்காக தன்னோட கட்டி பிடிச்சுக்கிறானே அது வரைக்கும் போது. அதுக்கப்புறம் அது என்ன ஆறுது, அந்த பஞ்சபூத சூக்ஷ்மமான இதை பண்ணி ஒரு சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல சரீரம் போய் அது இந்த அதனுடைய அந்த பஞ்சபூதங்களுடைய அம்சங்கள்லாம் எடுத்து அதை இது பண்ணுறான். அதே சமயத்தில் நம்மளுடைய வாகாதி இந்திரியங்கள் பத்தும் அதனுடைய செயலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அதுக்கப்புறம் மனசும் நினைவெல்லாம் தப்பி இதெல்லாம் ஆத்மாவோடு சேர்ந்து அதே மாதிரி அதே சமயத்தில் பிராணம் தியான சமான அதெல்லாம் வந்து ஆத்மாவோடு சேர்ந்து அது அந்த சூக்ஷ்ம சரீர சேர்ந்து அப்படியே அந்த நவத்வாரங்களில் ஏதோ ஒன்றில் புறப்பட்டு அது வெளிக்கிளம்பி அது தூமாதி மார்க்கம் வழியாக அது நரகத்தை சென்றடைகிறது. அங்கே நரகத்தில் அது பண்ண பாபத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நரக வேதனையை தண்டனையை அனுபவிச்சதுக்கு பிற்பாடு அதை அங்கேருந்து எட்டி வாய்ச்சி கழுதெழுப்புவா அந்த ஜீவாத்மா. அப்போது அந்த யாதனா சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா தலை குப்புற விழும்போது அவனுக்கு திரும்பவும் இந்த சூக்ஷ்ம சரீரம் ஏற்பட்டு அது அப்படியே வானவெளியில் கொஞ்ச நாள் அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலக்கழிஞ்சு அல்லாடின்னு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த மழை பெய்யக்கூடியதான மேகங்கள் ஒன்றோடும் போது அதில் இது சிக்கிண்டு அப்படியே அந்த மழையுடைய கம்பி இருக்க அந்த மழை ஜலம் பொழியிருக்க அது வழியாக கீழே இறங்கி அது ஔஷதிகளில் அதாவது பயிர் பச்சைகளில் அது கலக்கும். அதை சாப்பிட்ட மனுஷன் அதுக்கு என்ன ஒரு பிரத்யேக குணத்தை பகவான் கொடுத்துருக்கான்னா அது ஆண் சாப்பிடுகிற சாப்பாட்டில் மட்டும்தான் போகும், அதனால பெண்ணினுடைய சாப்பாட்டுக்கு போகாது. அது மிருகமாக இருந்தாலும் சரி பட்சியாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி அது அந்த ஆண் சாப்பிடுகிற சாப்பாட்டில் போய் அவனுடைய அந்த ஆண் பெண் சேர்க்கையில் அது விந்தில் கலந்து அது பெண்ணினுடைய கர்ப்பப்பையிலே நுழைஞ்சு அங்கே கர்ப்பமாக ஆறுது அப்படின்றத சாஸ்திரம் ரொம்ப அழகா சொல்றது. அது இந்த அன்னம் இருக்க இந்த அன்னத்தினாலே தான் எல்லாமும், அதனாலதான் சொல்லிட்டு அன்னாத்மை பிரஜாகா பிரஜாயந்தே அன்னாத்மை இந்த சாப்பாட்டிலிருந்தே பிரஜாகா பிரஜைகள் பிரஜாயந்தே உற்பத்தியானார்கள் தோன்றினார்கள். பிருத்துவீன் இந்த பூமியிலே யாஹா யாரெல்லாம் இருக்காளோ காஹாச்ச எதெல்லாம் இருக்கோ ஸ்ருதாஹா அதெல்லாம் இருக்கோ அத்தஹா அதுக்கு பிற்பாடு அன்னேன ஏவ ஜீவந்தி இந்த உணவினாலேயே ஜீவனத்தை அடைகிறார்கள் வாழ்கின்றார்கள். அத மேற்கொண்டு ஏனத் அதிலேயே அந்ததா கடைசியில அபியந்தி அதிலேயே போய் சேர்ந்துடுறா. அன்னம் ஹி இந்த உணவே பூதானாம் இந்த உயிர்களின் ஜேஷ்டம் அதான் ஆரம்பம். தஸ்மாத்து அதனாலே சர்வ ஔஷதம் அதுவே எல்லாவற்றிற்கும் ஒரு மருந்து. உச்சதே என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிறது. ஏ யவனொருவன் அன்னம் இந்த உணவை பிரம்ம ரொம்ப தெய்வமாக உபாசதே யவனொருவன் போற்றுகிறானோ அப்படிப்பட்டவர்கள் தே சர்வம் வை அவா எல்லாரும் அன்னம் இந்த சாப்பாட்டை ஆப்னுவந்தி பெறுகின்றனர் அடைகின்றனர். அன்னாத்து அப்படிப்பட்ட அந்த உணவிலிருந்து பூதானி உயிரினங்கள் ஜாயந்தே தோன்றுகின்றன. ஜாதானி அப்படி தோன்றியவையெல்லாம் அன்னேன அந்த உணவினாலேயே வர்தந்தே அது வளர்ச்சி அடைகின்றது. அத்யதே அது உண்டு பண்ணப்படுகிறது. பூதானி அது ஆண் பெண் சேர்க்கையினாலே பிற உயிர்கள் உண்டு பண்ணப்படுகின்றன. அத்திச அது சாப்பிடுறது. தஸ்மாத்து எனவே தது அது அதாவது அதுனா அந்த அன்னம் உணவு. உச்சதே இதி அதனாலே அது அன்னம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அது உண்ணும்படியாக இருக்கிறது, அது நம்மையும் உண்கிறது. அதனாலேதான் அதுக்கு அன்னம்னு பேரு. உணவிலிருந்தே மக்கள் எல்லாம் தோன்றினராம். பூமியிலே யாரெல்லாம் இருக்காளோ எதெல்லாம் இருக்கோ எல்லாமே இந்த அன்னத்திலிருந்து தோன்றியவைகள் தான். எல்லாமும் இந்த உணவினாலேயே வாழ்கின்றன. கடைசியிலே உணவில இந்த அன்னத்திலேயே லயம் அடைகிறது. உணவே உயிர்களுடைய ஆரம்பம். அதனால்தான் உணவை அனைத்துக்கும் மருந்துன்னு சாஸ்திரம் சொல்றது. யாரு இந்த அன்னத்தை தெய்வமாக போற்றுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் அந்த அன்னத்தை தங்களுக்கு வேண்டிய போது வேண்டிய மட்டில் பெறுகிறார்கள். அந்த உணவே உயிர்களினுடைய ஆரம்பமாக அமைகிறது. அதனாலதான் இந்த உணவு அனைத்திற்கும் அது மருந்துன்னு சொல்றார். உணவிலிருந்து உயிர்கள் தோன்றின, தோன்றியவை உயிரின இந்த உணவினாலேயே வளர்கின்றன. ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னா இந்த உயிர்கள் உணவை உண்கின்றன, கடைசியில் உணவே இந்த உயிர்களை உண்கின்றது. அதனாலதான் இதுக்கு அன்னம்னு பேருன்னு சொன்னான். அதாவது அன்னம்ங்கிறது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. அதுல அதுங்கிற அந்த தாதுவிலிருந்து பிறந்தது. அந்த தாதுவுக்கு என்ன அர்த்தம்னா உண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ உண்ணப்படுவதாலும் அந்த அன்னத்தை உண்ணப்படுவதாலும் அதுவே பிற உயிர்களை உண்பதாலும் அதுக்கு அன்னம்னு பேருன்னா. இப்போ இந்த உணவினுடைய ஒரு பெருமை அல்லது முக்கியத்துவம் வேதத்தின் இந்த ஆனந்த பகுதியிலே பறக்க பேசப்படுகிறது. இவ்வளவு சிறப்பாக அன்னத்தை சொல்லி அதை நாம் சாப்பிடுகிறோம், அது நம்மை சாப்பிடுகிறதுன்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா உணவு ஒரு மருந்து மாதிரிங்கிறத நாம நன்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ உடம்புல ஏதாவது குறைபாடுன்னா அதை நோயின்னு சொல்றோமோனோ. இப்போ பசி என்ற நோய் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது. அந்த பசிங்கிற நோய்க்கு எது மருந்து? இந்த உணவுதான் மருந்து. அதனாலே இந்த பசிங்கிற இந்த மனிதனிடத்திலே இருக்கிற நோய் தீரணும்னா இவன் என்ன மருந்து சாப்பிடணும்? அந்த அன்னம்ங்கிற உணவுங்கிற மருந்தை சாப்பிடணும். இப்போ எவனொருத்தன் அத ருசிக்காக இல்லாத பசிக்காக சாப்பிடுறானோ அவன் மருந்த எப்படி நாம அந்த வேளா வேலைக்கு இப்ப டாக்டர் எழுதி கொடுத்தா காத்தால ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, ராத்திரி ஒரு மாத்திரைன்னா அப்ப நாம என்ன பண்றோம், காத்தால ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம், மத்தியானம் ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம், ராத்திரி ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி அந்த மருந்தினுடைய அளவை எவனொருத்தன் அறிந்து கொண்டு அதை அந்த உரிய வேளையில மட்டும் சாப்பிட்றானோ அவனுக்கு அந்த நோய் தேவையாகுமா இல்லையா? அதே மாதிரி நாமும் இந்த அதாவது 24 மணி நேரத்தில் மத்தியானம் 12 மணிக்கு மேலே இஜ்ஜ ஆராதனம் பண்ணிட்டு யார் ஒருத்தன் சாப்பிட்றானோ அந்தரியாமிய பண்ணுறானோ அவன் யோகின்னு சொல்கிறான். அவனை அவன் நல்ல யோகி. அதாவது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தரம் சாப்பிட்றது, ஆனால் அவனுக்கு எவ்வளவு வயிறில் பசி இருக்கோ அந்த அளவுக்கு சாப்பிட்றது அவனை யோகின்னா. இங்கே கன்னடத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவான், ஒன் தோசு இல்லை யாரொப்பன் ஒன்று தரா ஊட்டாமடுத்தானோ அவனை யோகின்னு தார, இரண்டு தரா ஊட்டாமடுத்தானல்ல அவனை போகின்னு தார, மூணு தரா ஊட்டாமடுத்தானல்ல அவனை ரோகின்னு தார, யாவாகலும் சிக்கித்தோ அவாகலும் தின்கொண்டே இருத்தானல்ல அவனை எக்கொண்டு ஹோகின்னு தார அப்படின்னு கன்னடத்தில் சொல்லுவான். அதாவது ஒரு நாளைக்கு எவன் ஒரே ஒரு தரம் சாப்பிட்றானோ அவன் நல்ல யோகின்னு சொல்லுவாளாம். எவன் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் சாப்பிட்றானோ அவன் கொஞ்சம் அனுபவிக்கிறவன் போகி. எவன் மூணு தரம் சாப்பிட்றானோ ஒரு நாளைக்கு அவன் ரோகிஷ்டன் வியாதிகாரன்னு சொல்றாளாம். அவனை எவன் எப்பப்பெல்லாம் திங்கிறதுக்கு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் போட்டு அசை போட்டு இருக்கான் பாருங்கோ, போட்டு வாயில போட்டு அரைச்சுட்டு இருக்கானே அவனை இவன் சீக்கிரம் போடுவான், அதனால இவனை எடுத்துட்டு போங்கோன்றாளாம். எக்கொண்டு ஹோகின்னு தாரு. அது மாதிரி இந்த சாப்பாடு என்ன பண்ணும், அந்த யோகிய ஒன்றும் பண்ணாது. அந்த போகிக்கு சில விதமான இது கொடுத்துருவோம். அப்போ அந்த மூணு வேளை நாலு வேளை சாப்பிட்றா பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் லஞ்சு, அப்புறம் சாயங்காலத்தில் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கொதிக்கிறது டிஃபன், அதுக்கப்புறம் திருப்பி ராத்திரி ஒரு ஸ்கொயர் மீல்னு சாப்பிட்றாள். இவாள்லாம் ரோகி, அவளுக்கு எங்கே எங்கேன்னு இந்த வியாதியெல்லாம் காத்துக்கிண்டு வருமா. அதோட மட்டும் இல்லை, பசிக்காக மட்டும் சாப்பிட்றோம்னு எவனொத்தன் பசிக்காக மட்டும் சாப்பிட்றானோ அவனுக்கு ருச்சி தெரியாது. அவனுக்கு இதான் ஏதாவது கசப்போ துவர்ப்போ இனிப்போ எதா இருந்தாலும் தொண்டைக்குங்கீழ் நாக்குங்கீழ் அடி நாக்குங்கீழ் தொண்டைக்குங்கீழ் போயிடுச்சுன்னா எல்லாம் ஒன்று தான். அப்புறம் அல்வாவும் ஒன்று தான், பாக்கா கரம்பதும் ஒன்று தான். அதனால் அவனுக்கு அந்த சுவை தெரியறதில்லை. அந்த நாக்கில் பட்டு போகிற வரைக்கும் தானே அந்த நாக்கினுடைய சுவையை எவன் ஒத்தன் மறக்க ஆரம்பிக்கிறானோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அன்னத்தினுடைய பிடியிலிருந்து விலகி செல்றான்னு அர்த்தம். பசிக்காக சாப்பிடணுமே தவிர ருசிக்காக சாப்பிடக்கூடாது. இங்கிலீஷில் கூட சொல்லுவா, ஒருத்தன் நல்லா சாப்பிட்றதுக்காகவே இருக்கான், ஒருத்தன் உயிர் வாழறதுக்காக சாப்பிட்றான்னு வச்சுங்கோ. அப்போது அவன் என்ன பண்ணுறான், வாழறதுக்காக சாப்பிட்றானா, ஹீ ஈஸ் டு லிவ். சில பேர் டெய்லி ஒன்லி டு ஈட், அந்த மாதிரி வாழறதுக்காக சாப்பிடணுமே தவிர சாப்பிட்றதுக்குன்னே நாம் வாழக்கூடாது. இதுதான் உபனிஷத்து ரொம்ப அழகா இங்கே நமக்கு சொல்லித்தருது. இந்த அன்னம்ங்கிற சம்ஸ்கிருத சொல்லானது அதுங்கிறதான அந்த தாதுவிலிருந்து பிறந்து அதுக்கு உண்ணுதல் சாப்பிடுதல்னு அர்த்தம். அதை நாமளும் சாப்பிடுவோம், அதுவும் நம்மள சாப்பிடும் அப்படின்னா இது கடைசியில இந்த உணவானது உயிர்களையே உண்கிறதுன்னு எச்சரிக்கிறது இந்த மந்திரம். இதுதான் நாம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய இடம். சுத்தியாதிச்ச சிகிச்சதாம்னு சாதன பஞ்சகத்துல ஆதிசங்கர் பகவத் பாதாலும் தெரிவிச்சார். அப்படியே இது இந்த உணவானது அது நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சரீரம் நல்லா இருக்கும். அது ருச்சிக்காக கண்டதை சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அத்தனை வியாதிகளுக்கும் அதான் அடிப்படை காரணமா இருந்து அந்த அன்னமே நம்மள ஒரு நாளைக்கு சாப்பிட்டுடும். நாம் அதை சாப்பிட்றதில்ல, அது நம்மள சாப்பிட்டுடும் அப்படின்னா. இதைத்தான் வேதத்தையும் நன்னா யஜுர்வேதமும் ரொம்ப அழகா சொல்லிச்சு. இத இப்பவும் உதகசாந்தி இருக்கும், சார்தாதி அபர கர்மாக்கள்லேயும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிருக்கோம். அன்னம் பிராணம் அன்னம் அபானமாஹு அன்னம் மிருத்யம் தமு ஜீவா துமாஹு அன்னம் பிரம்மாணோ ஜரசம் வதந்தி அன்னமாஹு பிரஜனனம் பிரஜானாம் மோகமன்னம் விந்ததே அப்ரசேதான். இப்படி இது அன்னம் பிராணம் அன்னன் அபானமாகு அன்னம் மிருத்யும் அதுவே நமக்கு என்ன ஆகுது, மிருத்யுவாயிடுறது, சாவுக்கு காரணமாயிடுறது, கொலை பண்ணிடுறது நம்மள. அன்னம் பிரம்மாணோஜரசம் வதந்தி. அப்புறம் அந்த அன்னமே அன்னமாகு பிரஜனனம் பிரஜானாம் சொல்லி, அதாவது இந்த பிரஜோற்பத்திக்கும் இந்த அன்னமே காரணமாக ஆறுதுன்னு சொல்லி இந்த அன்னமயமான சரீரத்தை இப்படி நமக்கெல்லாம் நல்ல தெள்ள தெளிவாக விளக்கித்து ஆனந்தவல்லி மேற்கொண்டு இந்த பிராணமயமான சரீரத்தை சொல்றது. தஸ்மாத்வாயே தஸ்மாதம் நரசமயாத் அந்யோந்தர ஆத்மா பிராணமய தேனைஷ பூர்ண சவாயேஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்பயம் புருஷவித தஸ்ய பிராணயேவ சிரஹ வ்யானோதக்ஷிண பக்ஷஹ அபான உத்தர பக்ஷஹ ஆகாச ஆத்மா பிருத்துவி புச்சம் பிரதிஷ்ட தத ஏஷ ஸ்லோகோ பவதீன். தஸ்மாத் மேலும் அன்னரசமயாத் இந்த அன்னத்தினாலே உணவினாலே ஆன நம்மளுடைய சரீரத்தை ஏ தஸ்மாத்வை தவிர அந்யா வேறொன்னு அந்தர ஆத்மா அத அக உடம்புன்னு வேதம் சொல்றது. பிராணமயா அந்த சரீரத்துக்குள்ள இன்னொரு அந்தர் சரீரம் இருக்கு, அந்த சரீரம் பிராணமயமான சரீரம், அது பிராணசக்தியினாலே ஆனதுன்றது. ஏஷா அந்த பிராணமயமான சரீரமானது தேன பிராணனாலே பூர்ணஹா அப்படியே நிறைக்கப்பட்டிருக்கு. சஹாவை அது ஏஷா இந்த புருஷவிதஹா உடம்ப போலவே தஸ்ய அந்த ஜீவாத்மாவினுடைய புருஷவிதாம் உடம்பை போன்றது. அனு அதுபோல அயம் இது புருஷ விதஹா சரீரத்தை போன்றதே தஸ்ய அதன் சிரஹா தலையானது பிராண ஏவ பிராணனே அங்கே சிரசு தலை. வியானங்கிறது அது தக்ஷிண பக்ஷஹா அது வலது பக்கம். அபானஹா அபானங்கிறது உத்தர பக்ஷஹா இடது பக்கம். ஆகாசஹா அந்த வெளியிருக்கே மானம் ஆகாசம்னு சொல்றமே அதுதான் ஆத்மா உடம்பு. பிருத்திவி இந்த பூமியானது புச்சம் கீழ்ப்பகுதி. பிரதிஷ்டா இவைகளே இதுக்கு ஆதாரம். ததபி இதை பற்றியே ஏஷஹா இந்த ஸ்லோகமானது பவதி உள்ளது. சதப்யேஷ ஸ்லோகோ பவதின்னு ஒரு ஒரு சரீரத்தையும் விவரிச்சுட்டு வேதம் சொல்லுண்டே போகும். அதாவது உணவினாலான அன்னத்தினாலான புற உடம்பை தவிர மற்றொரு உடம்பும் இருக்கான். அது இந்த உடம்பு எங்க இருக்குன்னா நம்ம சரீரத்துக்கு உள்ளேயே இன்னொரு சரீரம் இருக்கு, அது பிராணங்கிற சக்தியினாலே ஆக்கப்பட்டது. அது இந்த ஸ்தூல உடம்பானது இந்த பிராணத்தினாலே பிராணமயமான சரீரத்தினாலே அப்படியே நிறைக்கப்பட்டது, அது போன்றையே தோற்றத்தையும் கொண்டது. இப்படிப்பட்ட அந்த பிராணங்கிற சரீரத்துக்கு பிராணவாயுங்கிறது அதன் தலை, தியானங்கிறது அதனுடைய வலப்பக்கம், அபானங்கிறது இடப்பக்கம், ஆகாசங்கிறது இதுக்கு சரீரமா இருக்கு, பூமி இதுக்கு கீழ்ப்பகுதியா, அதாவது இடுப்புக்கும் கீழே கீழ்ப்பகுதின்னு சொல்றோமோனோ அப்படிப்பட்ட ஆதாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வேதம் இப்படி கீழ்வரும் ஸ்லோகமும் உள்ளது அப்படின்னு சொல்லுண்டு போறது. அதாவது இந்த ஆத்மா இதுல உணவினாலான வாயு சரீரம் அப்படின்னு சொல்றோமோனோ, அங்க முன்னவே நாம சிக்ஷாவலியில பார்த்தோம், பூரி திவை பிராணஹா புவ இத்யபானஹா சுவரிதி வியானஹா மஹ இத்யன்னம் அன்னேன வாவ சர்வே பிராணமஹீயந்தேன். அதாவது இந்த பூஹுங்கிறத பிராணனா வச்சுக்கோ, பூவஹாங்கிறத அபானனா வச்சுக்கோ, சுவஹாங்கிறது வியானனா வச்சுக்கோ, மகஹாங்கிறத அந்த அன்னமா உணவா வச்சுக்கோ. அப்போ இந்த உணவினாலே தானே எல்லா பிராணங்களும் இயங்குறது. அந்த மாதிரி பூஹு புவஹா சுவஹா இந்த வியாகிருதிகள் மூணு, அதுக்கு மேல அந்த மகா சமஸ்டர் சொன்னாரே மகஹாங்கிற நாலாவது இது, அது பிரம்மத்தை சொல்றது. அப்போ அந்த ஓமிதி பிரம்மன்னு சொல்லித்தோனா வேதம். அதனால அந்த பிரணவத்தினுடைய பூஹு புவஹா சுவஹா அது அ உ மங்கிற மூன்று எழுத்தினுடையதான இது, அது பிராணன் அபானன் தியானனை சொல்லி அதுக்கு மேல மகஹாங்கிறது அது அன்னம் எதால வளர்க்கப்படுகிறதோ எல்லா இந்த திரிவித பிராண வாயுக்களும் அது அன்னத்தினாலே வளர்க்கப்படுறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தை எது இயக்கிறதுன்னா இந்த பிராணசக்தி நம்ம சரீரத்துக்கு உள்ளே இருந்துகிண்டு அதுதான் இயக்குகிறது. அந்த பிராணனானது சாஸ்திரங்கள்ல பத்து வகையா பிரிஞ்சு அது நம்மளுடைய சரீரத்தையும் மனசையும் அதை இயக்குவதாக சாஸ்திரங்கள் சொல்றது. அத பிராணங்கிறது பிராணவாயுன்னு சொல்றோம் பாருங்க, அது எப்பொழுதும் மேல் நோக்கியே போயிட்டு இருக்கும், அபானங்கிறது கீழ் நோக்கியே போயிட்டு இருக்கும், அது குதபாகத்துல வந்து வெளியில போயிடும். இது பிராணங்கிறது மேல் நோக்கி மூக்கு வழியாவோ இல்ல வாய் வழியாவோ, வியானங்கிறது அது சரீரத்தினுடைய எல்லா பக்கத்திலையும் இயங்குகின்றதான ஒரு வாயு, உதானங்கிறது அந்த கண்டத்தில் இருக்கும், அது சாக போகும்போது அந்த உசுறு வெளியில போறதுக்கு அது சகாயம் பண்ணும், சமானங்கிறது நாம சாப்பிட்ட சாப்பாட்ட உணவை ஜீரணிக்க பண்ணி அத ரத்தமா மாத்தும், அந்த நாகன்னு சொல்றோம் பாருங்க, அந்த வாந்தி எடுக்கிறோம் இல்ல இந்த பிடிச்ச ஏப்பம் வருது, இதெல்லாம் நாகன்கிறதான ஒரு வாயுனுடைய இது, அதுவும் நம்ம சரீரத்தில் தான் இருக்கு. அப்புறம் கூர்மன்கிற ஒரு வாயு, அதுதான் அந்த வாயு கண் இமைகளை இயக்குகின்றதான வாயு கூர்மன்னு பேரு. கிருகலன்னு ஒண்ணு, அது இருக்கிறதுனாலதான் நமக்கு பசி, இப்ப எதை போட்டாலும் அந்த வயிற்றுக்குள்ள ஜடராகினு ஒரு அக்னி எரிஞ்சுகிட்டு இருக்கு, அது அப்படியே அந்த நாம சாப்பிடுற அன்னத்தெல்லாம் எரிச்சு அது கார்போஹைட்ரேட் ஆகும் சக்தியாகவும் ரத்தமாகவும் மாற்றி அது முடிஞ்சு போடுறவனே திரும்பி பசிக்கிறது, திரும்பி சாப்பிட்றோம். இப்படி இந்த கிரகலங்கிறதானது பசியை உண்டு பண்றதான ஒரு வாயு. அது தேவசத்தன்னு ஒரு வாயுக்கு பேர் வச்சிருக்கா. அதுதான் நாம இப்ப அது தூக்கம் வர்றதுக்கு முன்னால அல்லது இந்த சோம்பேறித்தனமா இருந்தா எப்போதும் வரும். கொட்டாதின்னு சொல்றோம் பாருங்க, அந்த கொட்டாயி விடுறதுதான் தேவசத்தன்கிற வாயுனுடைய ஒரு விசேஷம். தனஞ்சயன்னு இன்னொரு வாயுக்கு பேர் வச்சிருக்கா. இந்த தனஞ்சய வாயு நமக்கு அதிகரிக்க அதிகரிக்க உடம்பினுடைய ஆரோக்கியமானது அதிகரிச்சுட்டே போகும். அதனால இந்த உடம்பு சீர்கட்டால் நமக்கு நல்ல உயர்வான ஆத்ம சிந்தனை ஞானம் பெறுவதற்கு வழியே இல்லை. அதனால உடம்பை எவன் ஆரோக்கியமா வச்சுருக்கானோ அவனுக்கு இந்த தசவித வாயுக்களும் அவன் கட்டுப்பாட்டில் இருந்து அந்த சரீரம் சொல்றத கேட்கும். அது சமநிலையில இருந்தா, அந்த சமநிலை குறையும் போது அந்த நாமெல்லாம் டிசீஸ் நோயின்னு சொல்றோமே அத கூட்டும். அது நாம் அழையா இருந்தாலே நமக்கு வாண்டான்னாலும் நம்ம அன்னத்துல பண்ண ஒரு கோளாறுனால ருச்சிக்காக சாப்பிட்டதுனால இது என்ன ஆயிடுறது, இந்த அன்னம் நம்மள சாப்பிட்றதுக்கு இப்ப நோய் ரூபத்துல உள்ள வந்துடுச்சு. பிராணன் அதிகமான இடத்திலிருந்து அதை எடுக்கிறதுக்கோ குறைஞ்ச இடத்துல அதை ரொப்பும் போதோ நோய் குணமாகும்னு வேதம் சொல்றது. அடியனுக்கு இந்த பிராணங்கிறது இருக்கே அது நோய் குணமாறதுக்கு, அதாவது நிறைய இடத்துல அந்த பிராணன் இருந்தா அதை எடுத்துக்கும் சரீரம், அதை குறைச்ச இடமா இருந்தா இது கொடுத்து நிரப்பும். இப்படி பண்றதுனால அதனுடைய நோயானது குணமாறது அப்படின்னு சொன்னான். பிராணாயாமத்தினாலேதான் இந்த இதை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். அதனாலதான் நம்ம பெரியவ நீ உக்காண்டு பிராணாயாமம் மட்டும்தான் பண்ண போறோமா. அதனால நம்மளுடைய நித்திய கர்மானுஷ்டானத்துல இதுதான் ஆன்மீகம்னு சொல்லி அதை நமக்கு விதிச்சு விட்டா. இப்ப சந்தியாவந்தத்தில் எத்தனை பிராணாயம் பண்றோம், அப்போ அந்த பூரகம் கும்பகம் ரேஷகம்னு சொல்றோமோ, அதாவது முதல்ல காத்த வெளியில விடுறோம், வெளியில விட்டு அந்த ஹிருதயத்துல காத்தே இல்லாதபடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாயுவை நிறைய உள்ள இழுத்து அதை கும்பகம் பண்றோம். அப்படியே அந்த நுரையீரல் அப்படியே தேக்கி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அத கொஞ்சம் கொஞ்சமா வெளியில விடுறோம். அதனாலதான் ரேஷகம், அப்புறம் அத உள்ள இழுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை அப்படியே ரீட்டைன் பண்றோம், அதுக்கப்புறம் வெளியில விடுறோம். இப்படி அந்த மூன்று இதுதான் பிராணாயாமத்துல ரொம்ப முக்கியம். அதனால என்ன வருதுன்னா, பிராணாயாமத்தினால இந்த ஒருத்தனுடைய உணரும் சக்தி இருக்கு பாருங்க, இந்த தொக்கேந்திரியத்தினுடைய வேலை உணர்வு அது ரொம்ப அதிசூக்ஷ்மமா வேலை பண்ணுமா, அது ரொம்ப நுட்பமாகுமா. அதனால கால் விரலிலோ இல்ல கை விரலிலோ இல்ல உடலினுடைய தோல் பகுதி எந்த பகுதியிலோ அங்க பிராணன் குறைஞ்சிருக்காங்கிறத வைத்து அத உடனே அந்த இடத்துல பிராண செலுத்துவா. செலுத்தினா அந்த ஆற்றலை உடனே மனசு பெற்றுவிடும். அதே மாதிரி பிராணாயாமம்ங்கிறது எதுக்காக நம்ம பெரிய வச்சிருக்கான்னா, அது ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி நல்ல ஒழுக்கத்துல நம்ம கொண்டு போய்விடும். அது ஒவ்வொருடைய வாழ்வினுடைய அடிப்படையில அந்த பிராணவாயுவானது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத, அதாவது நம்ம சாதாரணமா சொல்றோம் பிராணாயாமம்னு, இது அது என்னமோ 1000-2000 பணம் கட்டி யோகா கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன பண்ணேன்னா பிராணாயாமம் சொல்லி கொடுத்தான்றா. அதுவும் நம்ம விரிவா சொல்லி கொடுக்குற மாதிரி, சந்தியாவந்தம் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்ல, அது வேற ஏதோ முறையா இருக்கு. அது இவ்வளவு தூரம் நல்ல பலனை கொடுக்குமாங்கிறதும் அடி எனக்கு தெரியல. அந்த பிராணாயாமத்தினால இப்போ எது கீழ்நோக்கி போறதோ அபானன், அந்த அபானனை மேல் நோக்கி செலுத்தும் இந்த பிராணாயாமம். எது மேல் நோக்கி போறதோ பிராணன், அதை கீழ் நோக்கி போக செய்யும். அப்படின்னா அவன் அந்த இத நுரையீரல் அப்படியே உள்ளுக்குள்ள காச தம் கட்டிண்டு, அதுல இப்போ மூணு தூரம் பிராணாயாம மந்திரத்தை சொல்லு, அப்படி மூணு இது பண்ணு, இல்ல 28 ஆவர்த்தி பண்ணப்பட்டதான திருவஷ்டாட்சரத்தினால மூணு பிராணாயாமம் பண்ணுன்னு ஜபங்கள்ல விதிக்கும். எதுக்குன்னா இப்போ அந்த ஜபத்தை பண்ணணுங்கிறதுக்காக நாம அந்த பிராணாயாமத்தை பண்ணித்தான் ஆகணும். அப்ப பண்ணும்போது நம்ம சரீரம் நம்மள அறியாமலேயே நோயிலிருந்து விடுபடும். அதனாலதான் இந்த ஆசமனம்ங்கிறதும் சரி, இந்த பிராணாயாமம்ங்கிறதும் சரி, நாம ஏன் அடிக்கடி சந்தியாவந்தன் முதலான நித்தியகர்மாக்கள்ல பண்றோம்னா, அச்சுத அனந்த கோவிந்தங்கிற அந்த மூணு நாமதேயத்தை உச்சரிச்சுதானே நாம ஆசமனம் பண்றோம். அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகாக சத்தியம் சத்தியம் அகாம்யகம்னு வியாசர் ரொம்ப தீர்க்கமா சொல்றார். அதாவது அச்சுதன் அனந்தன் கோவிந்தன்கிற அந்த நாமத்தினாலதானே நாம தீர்த்தத்தை சாப்பிட்றோம், பிராச்சனம் பண்றோமே, அது நம்மளுடைய அதுதான் சர்வ ரோக நிவாரணி நஷ்யந்தி சகலாரோகாக. இப்படி அந்த நம் முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழியில நாம போல ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்ணா ஆசமனம் பிராணாயாமத்தெல்லாம் சுட்டுவா பண்ணோம்னா நமக்கு வியாதிங்கிறதே வரக்கூடாது, வராது. ஆனா அதை நம்ம சரியா பண்றது இல்ல, அதனாலே நமக்கு வியாதி. ஒரு பக்கம் இது நித்திய கர்ம அனுஷ்டானங்களை அனுஷ்டிக்காதனால நோய் நம்மளை தாக்கிறது. அதுக்கு மேல நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், இப்போ நாம முன்னால இருந்ததெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ வந்துட்டோம். இதை யாரும் குறை சொல்றதுக்காகவோ இதுக்காகவோ இல்லை, சாஸ்திர ஆயிடுச்ச சுக ஆயிடுச்சேன்னா மனும். எவனொத்தன் நன்னா சுத்தமா சாஸ்திரப்படி இருக்கானோ அவன் தேக ஆரோக்கியத்தோட நீண்ட காலம் சுகமாக வாழ்வான், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போ எங்கேயோ அவுட்டிங்னு போறோம், கண்ட இடத்துல ஹோட்டல்ல, அது இப்ப ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு அந்த ஒரு கலாச்சாரம் வளர்ந்துருக்கு. அது போன உடனே எத்தையோ சாப்பிட்டுட்டு நாம பாட்டுக்கு வரோம். இது அந்த ருச்சிக்காக எத்தனையோ மசாலா ஆயில் அது இதுன்னு அது நம்ம வயத்துக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் ஆற்றுல வந்து ரெண்டு நாள் கஷ்டப்படுறோம். இது ஹோட்டல்காரன்ட்ட காசு கொடுத்து அந்த சரீரத்துக்கு ஒரு 9 விலைக்கு வாங்கிட்டு வரோன்னு சொன்னால் அது ஒன்றும் மிகையான பேச்சே இல்லை. அதனால தான் அந்த காலத்தில் அழகா சொன்னான் இது மாதிரி சாஸ்திராச்ச இது இது பண்ணாத வர நல்ல நியமமா இரு, பெருமாள் ஆராயணம் பண்ணு, வைஷ்ணவம் பண்ணு, நீயே பெருமாளுக்கு ஆத்துலேயோ இல்லை நீ வெளியில இடம் கொண்டு போதோ பெருமாளுக்கு ஒரு சாத்தை வடிச்சு ஏதோ ஒரு முன்னால முடிஞ்ச வெஞ்சநாதிகளை பண்ணி பெருமாள் கண்டோரலை பண்ணி அந்த பிரசாதத்தை நீயும் சுவீகரிச்சுட்டேன்னா உனக்கு நோய் வராதோட மட்டுமில்ல சத்துவகண பரிபூர்த்தியும் ஏற்படும். உனக்கு ரஜோ எம்பெருமானுக்கு பிரசாதத்தை கண்டோரலை பண்றதுனால அதுல இருக்கிற அந்த சமோ குணம் ரஜோகுணம் எல்லாம் நீங்கி போய் சத்துவகுணம் ஏறிட்டு உன்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய செயல்பாடு எல்லாமே அந்த சத்துவகுணமயமாக இருக்கும்னு அந்த காலத்துல பெரியா வச்சா. அதனுடைய தாத்பரியம் தெரியாம நாம ஏதோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அவுட்டிங் இந்த மாதிரி வெளியில எத்தனை நாள் ஒரு சேஞ்ச் ஆஃப் இது ஆத்துலயே எத்தனை நாள் குழம்புஞ்சான் சாத்து ஞான் சாப்பிட்றது ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிடுமேனு சேஞ்ச் பண்ணால் அது உங்கள் சரீரத்தை சேஞ்ச் பண்ணிடும். இதனால கூடிய வரைக்கும் இந்த உபன்யாசத்தை கேட்குறவா ஆற்றுல எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியிலே சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறதுக்கு அடியேன் அதிகாரி இல்லை, அதை சொல்லவும் வரல. அதாவது கூடிய வரைக்கும் வெளியில் சாப்பிட்றத நாம் தவிர்த்தாலே நம்மளுடைய சரீர உபாதைகள் பாதிக்கு மேலே சமணமாயிடும். இது சாஸ்திரம் சொல்றது, அதனால அடியேன் சொல்றேன். ஏன்னா இந்த தனஞ்சயங்கிற வாயு இருக்கு பாருங்கோ, இது பெருமாளுக்கு கண்டருள பண்ண பிரசாத வஞ்சனாதிகளை சாப்பிட்டோம்னு வச்சுங்கோ, அது நன்னா பல்கி பெரிய சரீரத்தில் உக்காண்டு எப்போதும் அந்த தேக ஆரோக்கியத்துக்கு என்ன வேணுமோ அத்தை பண்ணும். ஏதாவது நோய் உள்ளிஞ்சின்னா அதை போய் அதோட சண்டை போட்டு வெளியில் தள்ளும். அதானே இப்போ நம்ம ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயாட்டிக்னு சொல்றாளே, அது என்ன? ஒன்றும் இல்லை, இந்த தனஞ்சயங்கிற வாயு பண்ற வேலை. இது பிராணவாயு உங்களுதான் வேலை பண்றது. இதனுடைய லீடர் பிராணவாயு. அந்த பிராணனுக்கு கீழே இந்த பத்து, இந்த பத்தையும் சேர்த்து தான் நாம பிராணம்னு சொல்றோம். இதுல அஞ்சு நாம வந்து பிராணாபதி, அதாவது சாத்துக்கு சாப்பிட சாப்பிட்றதுனால பரிசேஷணத்துக்கு அப்புறம் சொல்றோமே அது. அதனால இப்படிப்பட்ட இந்த பிராணமயமான சரீரத்தை என்னங்கிறத பத்தி நன்னா நாம தெரிஞ்சுக்கணும். இந்த பிராணங்களெல்லாம் இயங்குவதற்கு உணவு என்பது ஒரு அடிப்படை தேவை. அந்த உணவிலிருந்து பெறப்படுகின்ற சக்தி, அந்த ஆற்றல் இல்லைன்னா பிராணனுடைய இயக்கமே இல்லை, வாழ்க்கையும் இல்லை. அதனாலதான் உபனிஷத்தா இருக்கட்டும், அது கீதையா இருக்கட்டும், அல்லது இன்ன பிற அதாவது சாஸ்திரங்களான வேதங்களா இருக்கட்டும், எல்லாவும் நம்மளுடைய உணவு பழக்கத்தையும் உணவை பற்றியும் ரொம்ப விரிவா ஆராய்ச்சி பண்ணி நமக்கு சொல்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் உண்ணும் உணவு தூய்மையா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மனசுல பற்று என்பது ஏற்படாது, பொறாமைன்னு இருக்காது, கலக்கம் இருக்காது, மனமயக்கம் இருக்காது. அப்புறம் பொருள்களை நாம் அடைய வேணும் அல்லது சேர்த்து கொள்ள வேணுங்கிறதான அந்த பேராசை ஏற்படாது. மனசானது ரொம்ப தூய்மையை அடையும். அதனால இடைவிடாமல் அந்த இறை உணர்வு, அந்த பகவானை பற்றிய சிந்தனை, ஆத்மாவை பற்றிய ஆத்ம சிந்தனை ஒருத்தனுடைய மனசில் ஏற்படணும்னா முதல்ல அவன் பக்குவமான நல்ல உணவை உட்கொள்ள வேணும். ருச்சிக்காக உண்ணாமல் பசியை தீர்ப்பதற்காக. பசி முன்னே சொன்னேடியே, பசிங்கிறது ஒரு நோய், சரீரத்துக்கு ஒரு நோய் வருது இல்லையா, அந்த மாதிரி நோய் அது. அந்த பசிங்கிற நோய் ஒருத்தனுக்கு தீரணும்னா என்ன பண்ணணும், அவன் அந்த அன்னம்ங்கிற ஔஷதத்தை சாப்பிடணும். அன்னம் ஔஷதமானா நிச்சயமா ஔஷதம் தான், வேதமே சொல்றது. என்னன்னு, ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னே ராபஹா ய பிருத்திவி பிருத்திவியோர் ஓஷதயா ஓஷதீப்யோன்னம். அப்ப ஔஷதிகள் இருந்து அன்னம் வந்தது, அப்ப அதே ஒரு மருந்து. இப்போ அந்த மருந்துன்னு சொல்றேன், அது எப்படி அப்புறம் அந்த மருந்தே மனுஷனுடைய உசிரியும் எடுக்கிறது, அது மிருத்யுன்னு வேதம் சொல்றதே எப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு தூக்கம் வரல, தூக்கம் வரலன்னா என்ன பண்றான், ஒரு மாத்திரை ராத்திரி படுத்துக்கும் போது தூ ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு படுத்துக்கிட்டான்னா நன்னா தூங்குறான். இப்போ ஒரு மாத்திரை போட்டுண்டா அவனுக்கு நல்ல தூக்கம் வருது, அவனே ஒரு 50 மாத்திரை போட்டுண்டான்னு வச்சுங்கோ, என்ன ஆவான், ஒரேடியா தூங்கி போடுவான், அப்புறம் அவன் எழுந்துக்கவே மாட்டான். அந்த மாதிரி இப்போ அன்னமும் அதே மாதிரிதான், அது குறைச்சலா இருக்கிற வரைக்கும் நம்ம தேகத்துக்கு எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், நல்லா செயல்படும்படியா பண்ணும். அது பசிக்குன்னு இல்லை ருசிக்குன்னு நாம அந்த உணவை பல விதங்கள்ல பண்ணணும், அறுசுவையோட பண்ணணும், அதை கலந்து பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நினைச்சுண்டு அந்த ரசனைக்கு அந்த ருச்சிக்கு பின்னால நாம போயிட்டோன்னு வச்சுங்கோ, அப்போ அந்த அன்னமானது நம்மள சாப்பிடுறது. அதத்தான் ரொம்ப அழகா இந்த உபனிஷத்தானது சொல்றது. அதனால இடைவிடாத இறை நினைவு, அந்த ஆத்ம சிந்தனை நம்ம மனசுல எப்பொழுதும் இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும், இந்த அன்னமயமான சரீரம் இருக்கே அதுல அன்னத்தை அளவா எவ்வளவு தேவையோ, எப்படி ஒரு மருந்து சாப்பிடுவோமோ, இப்ப காத்தால ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளை, இல்ல காத்தால ஒரு வேளை, ராத்திரி ஒரு வேளை, அப்படின்னு அந்த சாஸ்திர நியதிகளுக்கு உட்பட்டு அந்த உணவின் மேல் ஒரு பற்றை பற்றே இல்லாமல் பசிக்கு சாப்பிடணும். சாப்பிடலைன்னா பசிக்கும், இந்த உடம்புல சக்தி இருக்காது. அதுக்காக சாப்பிடணுமே தவிர ருச்சிக்காகவோ போகத்துக்காகவோ சாப்பிடக்கூடாது. அதான் ஆழ்வாரும் அழகா சொன்னார். திருக்கோளூருங்கிற திவ்ய தேசத்துல உண்ணும் சோறு பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாமும் கண்ணன். இப்போ எம்பெருமான வெளியில போய் பார்க்கலாம். நாம சாப்பிடுற சாப்பாடு, நாம பருகிற ஜலம், நாம போகாதிகளுக்காக போடுற வெத்தலை பாக்கு, எல்லாமே ஆழ்வார்க்கு கண்ணனா தெரிஞ்சார். அதே மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் அதை அனுபவபூர்வமா உணரணும். இவ்வளவு பேசுறையே நீ உணர்ந்தியான்னு கேட்காதீங்க அப்படி எனக்கு இன்னும் இல்ல. அதனால அது உணரணும், அந்த உணரணுங்கிறது தெரியுது தவிர எப்படி உணரணும்னு தெரியல. அதனால இந்த மாதிரி உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை படிச்சு படிச்சு அதை சிந்தனை பண்ணி பண்ணி நம்ம சரீரத்தை பற்றியதான இப்படி இருக்கு, இப்போ நாம செய்யறதெல்லாம் இடிநிலையுடன் கூடியதான செயல், இதை திருத்திண்டு உணவில எந்த விதமான ஒரு சுவையும் எதிர்பார்க்காமல் அதை எப்படி வியாதியஸ்தனானவன் ஒரு மாத்திரையை சாப்பிடுவானோ, மருந்து ஔஷதாதிகளை சாப்பிடுவானோ, இது ஔஷதம்னு நினைச்சுக்கணும். இந்த சரீரத்துக்கு ஔஷதம் அன்னம்னு நினைச்சுக்கிண்டா, யாராவது மருந்த ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரோம், ஏதோ ஒரு சிரப்பு கொடுத்துருக்கா, இல்ல ஏதோ ஒரு மிக்சர் ஏதோ கொடுத்துருக்கா, அது ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் இருக்கு, அந்த ஒரு லிட்டரும் ஒரே நாளில் சாப்பிட்றோமா என்ன? அதை அந்த வேளா வேலைக்கு ஒரு ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன், கால் டீஸ்பூன் எவ்வளவு அளவு கொடுத்துருக்கணும், அது மாதிரி சாப்பிட்றோம். அதே மாதிரி இந்த சாப்பாட்டையும் இந்த ஔஷதம் போன்று நாம பண்ணோம்னா நமக்கு இந்த சரீரத்தில் பிணிகளே ஏற்படாது, அத்தியாத்ம சிந்தனையும் பல்கி பெருகும்னு சொல்லிட்டு இதுக்கு மேற்கொண்டு இருக்கிறதான இப்போ அன்னமயமான சரீரம் பிராணமயமான சரீரத்தினுடைய இது ரெண்டையும், அதுக்குள்ள இருக்கிறது பிராணம்னு, இன்னும் மனோமயமான சரீரம், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயமான சரீரம், அதுக்கப்புறம் ஆனந்தமயமான சரீரம்னு படிப்படியா நம்மள உபனிஷத்து மேலே ஏற்ற போறது. அடுத்த வாரம் வரைக்கும் பொறுத்திருந்து அதையும் அனுபவிப்போம்னு பாகவதோட்டமாரிட்ட வேண்டி விரும்பி பிரார்த்திக்கின்னு அடியே நமைகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.